ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா க்ருதகிருத்யா ஸ்யூ தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தோர்பிர் யுக்தா சதுர்பிர் ஸ்படிக மணிமயே வக்ஷமாலாம் துதானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி சுகம் புஸ்தகம் சாபரேன பாசா குந்தேந்து சங்க ஸ்படிக மணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஃ பிபந்ததம் ராமசரிதாமிருத சாகரம் அத்ருப்தஸ்தம் முனிம் வந்தே ப்ராஜேத சமகல்மஷம் கோஷ்பதீகிருத வாரீஷம் மஷகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாயதேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததரு மூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர க்ருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி வைதேயீ சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவதம் ராமம் பஜே ஷ்யாமளம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பஷ்யா சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதலயோர் வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஷ்யாமளம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃ புனஹ. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்மை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாலினேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ சரிதம் ரகுநாதஸ்ய சத கோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதக நாசனம் வால்மீகி கிரி சம்பூதா ராமாம்போ நிதி சங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர் முனி சிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹ ஸ்ருண்வன் ராமகதானாலம் கோ நயாதி பராம் கதிம். ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய. ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய சரித்திரத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்று விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண சகிதமாக விஸ்வாமித்திரனுடைய முன்னிலையில ஜனக மகாராஜாவுடைய ஒட்டணத்துல அந்த தனுசை பார்க்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம். அந்த தனுசை தனுர்பங்கம் பண்ணக்கூடிய அழகான சரித்திரத்தை மேற்கொண்டு 66வது சர்க்கத்துல அனுபவிக்கலாம். தே விமனே கிருத்தர்மாதிப விஸ்வாமித்ரம் மகாத்மானம் ஆஜுஹாவ சதாகவம். அவெல்லாம் படிச்சிருந்தா அடுத்த நாளைக்கு ஜனக மகாராஜா கார்த்தால ஆனதும் பிரபாதே பிரபாதத்துல நல்ல பிரகாசமானதும் பிரபாத கால கிருத்தியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ராஜா ராகவரையும் கூட்டிட்டு விஸ்வாமித்ர மகர்ஷியோடைய யாகசாலைக்கு எல்லாரையுமா கூட்டிட்டு வந்தான். தமர்ச்சைத்வா தர்மாத்மா சாஸ்திர திருஷ்டேன கர்மணா ராகவௌச மகாத்மானௌ ததா வாக்கியம் உவாச. அந்த தர்மாத்மா மகாத்மாக்களான ஸ்ரீ ராகவர்ட்டையும் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு விதிப்படி சத்காரம் எல்லாம் பண்ணி அர்ச்சைத்வா அர்ச்சனை பண்ணி சொன்னார். என்ன சொல்றார்? பகவன் ஸ்வாகதம் தேஸ்து கிம் கரோமி தவா நக பவனாஜ்ஞாபயது மாம் ஆஜ்ஞாப்யோ பவதாஹ்யம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய பகவானே, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கோ. ஆஜ்ஞாபியா ஆஜ்ஞாபனம் பண்ணுங்கோ, ஆர்டர் போடுங்கோ, என்ன சொன்னாலும் நான் அது பண்ணி தருவேன். கிம் கரோமி, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஏவ முக்தஸ்து தர்மாத்மா ஜனகே நமஹாத்மனா பிரத்யுவாச முனி ஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கியமிஷாரதா. மகாத்மாவான ஜனக மகாராஜா இப்படி சொன்னதும் அதை கேட்டு தர்மசீலனா இருக்கக்கூடியவர் முனிவர் பதில் சொன்னாராம். புத்ரௌ தசரதஸ்யேமௌ க்ஷத்ரியௌ லோக விஸ்ருதௌ தனுர்வேத விசேஷஜ்ஞௌ குஷலௌ ராம லக்ஷ்மணௌ த்ரஷ்டு காமௌ தனு ஸ்ரேஷ்டம் ததேதத்வை திஷ்டதி. ஜனக மகாராஜா, இந்த ரெண்டு க்ஷத்ரியர்கள் தசரத மகாராஜாவுடைய புத்திரர்கள் ஸ்ரீராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணனும் கூப்பிட்டா, அந்த அவர் வந்து ஸ்ரீராமா லக்ஷ்மா வாங்கோ அப்படின்னு சொன்னா. இவாளுக்கு தனுர்வேத ரகசியங்களை நல்லா படிச்சிருந்த வாய்வா ரெண்டு பேருமே. தனுர்வேத விசேஷக்ஞம், தனுர்வேத ரகசியங்கள் நன்கு தெரிஞ்சவா, தர்மசீலர்கள், லோகம் பூரா புகழ் வாய்ந்தவா. இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை, என்ன ஆசை தெரியுமோ? உங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய துவைத்தது தனுஸ்ரேஷ்டம் திஷ்டதீம், உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தமமான வில்லு உங்கள்கிட்ட இருக்கே, ஒரு தனு தனுசு இருக்கே, ஒரு பெரிய வில்லு இருக்கே, அதை பார்க்கணும் அப்படின்னு திரஷ்டு காமோ இவ ஆசைப்படுறா. ஏ தர்ஷய பத்ரம் தே கிருத காமோ நிருபாத்மஜோ தர்ஷனாதஸ்ய தனுஷோ யதேஷ்டம் பிரதியாசிதஹ. இந்த வில்லுடைய மகிமை உங்களுக்கு மங்களத்தையும் உண்டாக்கும். அஸ்ய தனுஷா தர்ஷனாத் தே பத்ரம் ஏதத் தர்ஷய, அப்பேற்பட்ட மங்களமான அந்த வில்ல தனுசை காட்டிக் கொடுங்கோ இவாளுக்கு. சக்கரவர்த்தி குமாரர்கள் இவா இவாளுடைய அந்த கிருத்த காமோ அவளுடைய ஆசையை நிறைவேற்றினா இவாளுக்கும் சந்தோஷம் அடைவா அப்படின்னு சொல்லி. ஏவ முக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச மகாமுனிம் ஷூதயாமாச ஷூயதாமஸ்ய தனுஷோ யதர்த்தமிஹ திஷ்டதீம். இப்படி ஜனக மகாராஜாட்ட சொன்னாரே இல்லையோ, இதை பத்தி மாமுனிவர் சொன்னதும் கண்டிப்பா நிச்சயமா அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வில்லு அந்த தனுஷோடைய கதையை சொல்றா. அது எப்படி எங்கையில வந்தது, எப்படி எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கதையை சொல்றேன், கேட்டுக்கோங்கப்பா. தேவராதை வித்யாத நிமேஷஷ்டோ மகீபதி ஞாசோயம் தஸ்ய பகவன் ஹத்தே தத்தோ மகாத்மனாம். நிமேஹே ஷஷ்டஹ, நிமி சக்கரவர்த்தியிலேந்து ஆறாமத்த சக்கரவர்த்தியான தேவராதன் அப்படிங்கிற ஒரு பிரசித்தியா இருந்த ஒரு மகான் இருந்தார்ப்பா. பகவான் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரன்லவா இந்த சக்கரவர்த்தி தேவராத என்ன பண்றார், மகாத்மாவான பரமேஸ்வரன்ட்ட கொடுத்தார். நீங்க பாத்துக்கோங்கோ இந்த வில்ல இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன்ட்ட கொடுக்கிறார். தக்ஷயஜ்ஞவதே பூவம் தனுராயம் யவீரியவான் ருத்ரஸ்புத்ரதசான் ரோஷாத் சலீலம் நமப்ரவீத். மகாசக்திமானான ருத்ர பகவானோ முன்னாடி கோபத்தினால, என்ன கோபம், தக்ஷ யாகத்துல முடக்கம் பண்ணணும் அப்படின்னு வில்ல கையில எடுத்துட்டு தேவர்களை பார்த்து பரிகாசமா சொன்னாரா. அந்த வில்ல இப்ப பரமேஸ்வரன் கிட்ட இல்லவோ இருக்கா? அந்த சமயம் தக்ஷ யஜ்ஞத்தை பத்தி இங்க சொல்றா சுருக்கமா. லட்சயக்ஞம் பண்றத இந்த ஆவிர்பாகம் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு கொடுக்காம தக்ஷன் பண்ணாரே இல்லையோ, அந்த கோபத்தினால இந்த வில்ல கையில ஏந்திந்து தேவர்களை பத்தி பரிகாசமா சொன்னாராம் பரமேஸ்வரர். யஸ்மாத் பாகாத்தினோ பாகான் நாகல்பயத மேசுராஹ வராங்காரி மகாராணி தனுஷா சாத்தயாமி வஹா. தேவர்களே, யாகத்துல ஹவிர்பாகத்தை எனக்கு அதனுடைய ஒரு பங்கு பாகான் ஒரு பாகம் எனக்கு கிடைக்கல, அதனால உங்களுடைய சிரஸ் எல்லாம் இந்த வில்லுனாலேயே சாத்தயாமி அப்படியே வெட்டி தூக்கி போட்டு விடுறேன் அப்படிங்கிறா. அவங்களுடைய கழுத்தை விட்டு விடுவேன் இந்த வில்லுனாலேயே பயமுடுத்துறார் பகவான் பரமேஸ்வரர். ததோ விமன சர்வே தேவா வை முனி பொங்கவ பிரசாதயந்தி தேவேஷம் தேஷாம் பிரீதோ பவத் பவஹா. முனிவரியா, அப்ப தேவர்கள் எல்லாம் மனசு கலங்கி தச்சுச்சோ பரமேஸ்வரர் இப்படி கோபம் கொண்டு நம்மள்ட்ட இப்படி சொல்றாளே, நம்மளுடைய தலையெல்லாம் போகும் அப்படின்னு, சிவனை எப்படியாவது பிரசாதம் பண்ணணும், சிவனை எப்படியாவது சாந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் சிவபகவானை பூஜை பண்ணி சாந்தமாக்கி விட்டார். அப்ப அதுல பிரீதி அடைஞ்ச ஏன்னா பரமேஸ்வரன் வந்து ஆசுதோஷி, சட்டுன்னு நம்ம உருகி நம்ம சிவபெருமானே பெருமானே அப்படின்னுட்டு நமஸ்காரம் பண்ணினோம்னா அவர் மனசு துஷ்டி அடைஞ்சிடும் ரொம்ப சீக்கிரத்திலே. அதனாலதான் ஆசுதோஷி அப்படின்னு சொல்லுவோம். பரமேஸ்வரர் ரொம்ப பிரீதி அடைஞ்சுட்டா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லையே அந்த தேவர்களுக்கு பிரசாதம் இருந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு பரமேஸ்வரர் கொடுத்துட்டார். கோபம் அடங்கித்து அந்த வில்லையே அந்த மகாத்மாக்களுக்கு கொடுத்துட்டார். ததே ததேவ தேவஸ்ய தனுரத்னம் மகாத்மனஹ ஞாசபூதம் ததான்யஸ்தம் அஸ்மாகம் பூர்வகே விபோம். மகாத்மாவான பரமேஸ்வரனுடைய கையிலேருந்து அந்த சிரேஷ்ட தனுசு இது இந்த தனுசு வந்து இவர்கள் அந்த தேவர்கள் வந்து என்ன பண்றா, என்னுடைய பூர்வீகம் நம்மளுடைய அஸ்மாகம் பூர்வகே ததா பூர்வீகத்த கொடுத்திருந்தா, அதாவது சிவ ஆக்ஞையால தேவர்களுக்கு கொடுத்து தேவர்கள் இவா அந்த ஜனக மகாராஜோடைய பூர்வீகர்கள்ட்ட கொடுத்துட்டு காப்பாத்தி பூஜை பண்ணி இங்க காப்பாத்துங்கோ என்று சொல்லி எங்களுடைய பூர்வீகர்களுக்கு கொடுத்திருந்தாப்பா. அதமே கிருஷத க்ஷேத்ரம் லாங்கனாதுத்திதா புரா க்ஷேத்ரம் சோதயதா லத்வா நாம்னா தீதேதி விஸ்ருதா. முன்னாடி யாகபூமியில ஒரு சமயம் நானு அப்படியே உழுதுன் இருக்க தமே கிருஷதா, அந்த பூமியை வந்து கிருஷிக்காக உழுதுன் இருக்கிற சமயத்துல அந்த லாங்கலாத் அந்த உழவு சால் இருக்குமே அந்த சால்ல இருந்து ஒரு பெண் குழந்தை உத்திதா க்ஷேத்ரம் அந்த யாக பூமியிலேருந்து ஒரு பெண் குழந்தை வெளியில வந்ததுப்பா சுத்தி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல, அதனால அங்கேந்து எடுத்ததுனால சீதா என்று பெயர் நான் சூடினேன் அந்த பெண் குழந்தைக்கு, அதாவது சீதா லாங்கல பத்ததி அப்படின்னா அந்த உழவு சால்ல இருந்து எடுத்ததுனால சீதான்னு அதுக்கு பெயர். அதனால அங்கிருந்து தானே கிடைச்சது, யாக பூமியிலேருந்து தானே பூமாதேவியிலிருந்து தானே கிடைச்சது, அதனாலே சீதா என்ற பெயரை நான் சூட்டினேன். பூதலாதுத்திதா சாத்தூ விவர்தத மமாத்மஜா வீரியசுல் கேதிவே கன்யா ஸ்தாபைதே ஸ்தாபிதே யமயோ நிஜா. கர்ப்பவாசம் அவளுக்கு இல்லை, பூமியிலேந்தல்லவோ வந்தா பூமிதேவியே அம்மாவா இருக்கிறத சா அப்படின்னு சொல்றா. அது என்ன சா, பிரத்யக்ஷ மகாலட்சுமி. அந்த சீதாதேவி யாருன்னா மகாலட்சுமி தாயார் தான் இங்க குறிக்கிறார். அப்போ பொதுவா கேப்பா எப்படி நீங்கள் சீதாதேவியா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இங்கேயே ராமாயணத்திலேயே சொல்லி இருக்காதுல சாத்து பூதலாதுத்திதா சாத்தூம், கர்ப்பவாசம் இல்லாதவளான பூமியிலேந்து கிடைக்கப்பட்ட பிரத்யக்ஷமான மகாலட்சுமியாக்கும் இந்த குழந்தை, அந்த குழந்தை பூமியாதேவி பெத்தெடுத்தாலும் எனக்கு வந்து என்னுடைய புத்திரி தான், மம ஆத்மஜா வியவர்த்தத என்னுடைய பொண்ணாகவே நான் வளர்த்துண்டு வந்தேன். அதனால ஒரு சமயமாச்சு இவளை விவாகம் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு நல்ல வீரிய சுல்கா நல்ல வீரியா இருக்கிறவர்கள்ட்ட தான் நான் இந்த பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பூதலாதுத்திதாம் தாம் தூ வர்த்தமானாம் மமாத்மஜாம் ராஜானோ முனி புங்கவ. பூமியிலேருந்து உண்டானவளோ என்னுடைய புத்திரியா வளர்ந்தவள், அதனால ராஜாக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு, வரையாமா சுகு விவாகம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால எல்லாரும் வந்தா. தேஷாம் வரையதாம் கன்யாம் சர்வேஷாம் பிருத்திவீக்ஷிதாம் சீரியசுல்கேதி பகவான் நததாமி சுதாமஹம் சுவாமி. கன்னிகையை விவாகம் பண்றதுக்காக வந்த அந்த பூபாலர்கள் யாருக்கும் நான் கொடுக்கல, ஏன்னா அவ வீரியசுல்கிறவர்களா இருக்கல, அவளுக்கு வீரியம் இருக்கலை, அதனால நான் என்னுடைய புத்திரியை கொடுக்கலை. தத்தர்வேந்திரபதயஃ சமேத்ய முனிபுங்கவ மிதிலாமபிபாகம்ய வீரஜிஜாசவஸ்ததாம். அப்போ அந்த காரணத்தால ராஜாக்கள் எல்லாருமே கூடி என்ன பண்ணிவிட்டு அவளுக்கு தன்னுடைய புத்திரியை கொடுக்கலை அப்படின்னு வந்து கோபம் அவளுக்கு. அந்த ராஜா எல்லாருமா சேர்ந்து மிதிலாவை அட்டாக் பண்ண தொடங்கி விட்டா. அதுக்கு முன்னாடி இந்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வர்ட்ட எல்லாம் கேக்குறா, என்ன வைக்கிறானா கோரிக்கை, ஒரு பந்தயம் எங்கோ, எந்த ராஜாவுக்கும் உங்க புத்திரியை கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த சமயம் அவளுக்காக ஒரு இது வச்சேன், என்ன வச்சேன், உபாகிருதம் தஸ்ய, இந்த வில்ல வந்து இந்த தனுசை யாரு தொட்டு தூக்குறாளோ, யாரால அட்லீஸ்ட் கொஞ்சம் அசைக்க முடியுமோ அவளுக்கு என் புத்திரியை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு போட்டியை வச்சேன்பா. கேட்டுக்கோங்கோ என்னாச்சு தெரியுமோ, அடுத்தது அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டு அவளால தூக்கவே முடியலை, அசைக்க முடியலை, அந்த வில்ல தனுசம் அசைக்க முடியலை. அதனால நான் அவளையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றேன், உங்களுக்கு சக்தியே இல்லை, நீங்கள் வீரர்களே அல்ல அப்படின்னு சொன்னேன். அவ அது கோபத்தினால அந்த மிதிலாவே என்ன பண்ற, எல்லாரும் அருந்தன் மிதிலாம் அருந்தன் மிதிலா அப்படியே சுத்திண்டு அவ வந்து அட்டாக் பண்ண தொடங்கினா, உபதிரவிச்சாலாம். எப்படி ஆத்மன் ஆத்மானவதூதம் தே திக்ஞாய நிருப புங்கவாஹ ரோஷேண மகதாவிஷ்டாஹ பீடயன் மிதிலாம் புரீம். அந்த ராஜாக்கள் எல்லாரும் தன்னுடைய புத்திரர் கொடுக்கலே அப்படின்னதும் கோபத்தினால மிதிலா பட்டணத்தை உபதிரவம் பண்ணினா, பீடயன் அதாவது யுத்தத்துக்கு போனான் அர்த்தம். இப்ப மிதிலா ராஜா ஜனக மகாராஜாவும் அந்த ராஜர்களுக்கெல்லாம் யுத்தம் ஏற்பட்டது. ததசம்வத்சரே பூர்ணே க்ஷயம் யாதானி சர்வசஹ சாதனானி முனிஸ்ரேஷ்ட ததோஹம் பிருஷதுக்கிதஹ. அப்போ ஒரு ஆண்டு சம்பத்தரே பூர்ணே, ஒரு ஆண்டு பூரா யுத்தம் பண்ணித்து நுட்டு என்னுடைய சைன்யங்கள் எல்லாம் அந்த யுத்தத்துல அழிவு ஏற்பட்டு விடுத்து, சர்வசா க்ஷயம் யாத்தானி எல்லாம் அழிஞ்சு விடுத்து, அதனால எனக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டு விடுத்து, இப்படி யுத்தம் ஏற்பட்டு விடுத்தே, அந்த அவளுக்கு யாருக்கும் சக்தியும் இல்லை, என்னுடைய புத்திரிக்கு ஒரு வரம் வரமாட்டேங்களா. இன்னொரு சங்கடம் என்னன்னா யுத்தம் வந்து விடுத்து அவெல்லாம் கோபம் கொண்டு யுத்தத்தினால என்னுடைய சைன்யங்கள் எல்லாம் அதாவது அந்த ஜனக மகாராஜாவுடைய சைன்யங்கள் எல்லாம் அழிஞ்சு கொடுத்து அந்ததுனால சங்கடம் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணினேன், ததோ தேவகணான் சர்வான் தபசாஹம் பிரசாதயம் ததுஷ்ச பரம பிரீதாஹ சதுரங்க பலம் சுராஹ. அப்போ நான் தேவகங்கள் எல்லாவரையும் வச்சிருந்து அவளை குறித்து தபஸ் பண்ணினேன், தேவர்கள் சந்தோஷமானார்கள். அப்ப அவ என்ன பண்ணினா, திருப்பி எனக்கு என்ன வரம் தந்தார்னா, சதுரங்க பலம் ததுஹு, சதுரங்க சேனையே எனக்கு வரமா தந்தா தேவர்கள் எல்லாருமா. ததோபத்னாந்திரபதயோயு அவீர்யா வீரிய சந்திக்தாஹ பாமாத்யா பாபகாரிணஹ. பாபகாரிணஹ அதாவது நியாயரகிதமான கிருத்தியங்கள் பண்றதெல்லாம் பாபகாரிணஹ. அப்பேற்பட்ட அந்த ராஜாக்கள் அவளும் இந்த சைன்யங்களால அடிச்சு ஓடிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, அந்த பரிவாரங்கள் கூட அந்த யுத்தம் வந்து பூர்த்தியாச்சு அப்படின்னு சொல்றது. இவா ஜெயிச்சா. ததே தன்முனிஷார்தூல தனுப்பரமபாஸ்வரம் ராமலக்ஷ்மணயோச்சாபி தர்ஷயிஷ்யாமி சுப்ரதம். அப்பேற்பட்ட இந்த தனுசுப்பா, தனுசுடைய கதை இதுதான். அப்பேற்பட்ட தனுசனுடைய சரித்திரம் இது வந்து சுப்ரத, அதாவது உத்திஷ்ட காரியத்தை நிறைவேற்றத்துக்குண்டான ஒரு பெருமை இருக்கக்கூடிய முனிஸ்ரேஷ்டா. அதி தேஜோமயமான இந்த வில்லு ஸ்ரீ ராமலக்ஷ்மனுக்கு முன்னாடி தோ நான் கொண்டு வரேன், காட்டி கொடுக்கறேன், தர்ஷயிஷ்யாமி கொண்டு வந்து நிறுத்தறேன் என்று சொல்லி, யத்யஸ்ய தர்ஷோ ராமஹா கரியாதாரோபணம் முனே சுதாமயோ நிஜாம் சீதாம் தத்யாம் தாசரதேரஹம். ஸ்ரீராமன் இந்த வில்லை அது வந்து ஒரு ஆரோபணம் குறியாத்யதீம். அதாவது ஸ்ரீராமர் இந்த வில்ல ஒண்ணு ஜஸ்ட் அணக்கவோ ஞானேற்றவோ ஏதாவது பண்ணினானா கண்டிப்பாக அயோனிஜாம் சுதாம் சீதாம். அயோனிஜாம் அப்படின்னா கர்ப்பவாசம் இல்லாதவர் அல்லவா, பகவான அயோனிஜன் அப்படின்னு தானே கூப்பிடுவோம். இங்க வந்து அயோனிஜாம் அப்படிங்கிற யார, சீதா தேவி அர்த்தா சீதா பிராட்டி. அயோனிஜாம் சுதாம் சீதாம், அயோ கர்ப்பவாசம் இல்லாதவளான புத்திரியா இருக்கக்கூடிய என்னுடைய சீதையை நான் அகம்தாசரதேஹே தத்யாம், நான் ஸ்ரீராமனுக்கு பணிகிரகணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்றார். அப்போ இந்த இதுல இருந்து என்ன புரியறது, முன்னாடியே வருது ஸ்ரீராமர் அந்த வில்லெடுத்து உடைக்க போறாருன்னா நம்மளுக்கு நிறைய உபன்யாசம் கேட்டதுனால நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன சொல்ல போறேன்னு அப்படின்னு. ஆனா எப்படி ஜனக மகாராஜாக்கு தெரிஞ்சது, முன்னாடியே சொல்றாரு என்ன சொல்றாரு, இப்படி ராமர் வந்து அதை எடுத்து ஞான ஏற்றினார் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய புத்திரியை நான் அவளுக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுப்பேன் என்று இப்பவே முன்னாடியே வார்த்தையை சொல்லி விடுறார். அவர் ஏதோ சாதாரணமான ஸ்ரீ ராமலக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கார் இந்த ஜனக மகாராஜா, ஆனாலும் அவர் தைரியமா ஏதோ சொல்றார் ஏதோ வாய் வார்த்தையா. ஏன்னா நடக்க போறது மகாத்மாக்களுக்கு முன்னாடியே ஏதோ சூச்சனையில் தான் அறியாமலே வார்த்தையால வரும் அப்படிங்கறது அந்த பிரத்யட்சமா அந்த ஸ்லோகத்தில் தெரியறது அப்படி சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே ஷட் ஷஷ்டிதா சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேற்கொண்டு 67வது சர்க்கத்துல ஸ்ரீராமர் அந்த வில்ல தனுர்பஞ்சனம் வில்லை வந்து அப்படியே ரெண்டு துண்டாக்கி போடுறார். அந்த கதையை சொல்றார். ஜனகஸ்ய வச ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனி தனுர்தர்ஷய ராமாய இதி ஹோவாச பார்த்திவம். ஜனக மகாராஜா இப்படி சொல்லி நிறுத்தினார். அதை கேட்டு விஸ்வாமித்ர மகர்ஷி சொன்னார் திருப்பி, உன்ன தனுஹு ராமாய தர்ஷய, வில்ல ஒன்னு ராமனுக்கு காட்டி கொடுங்கோ. நீங்க சொன்னதெல்லாம் அங்க இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ரீராமருக்கு ஒன்னு காட்டி கொடுங்கோ அந்த வில்ல ரொம்ப ஆசைப்படுறார். ததஸ்ராஜா ஜனகா சசிவான் வியாதி தேசஹ தனுராணியதாம் திவ்யம் கந்தமால்ய விபூஷிதம். அப்போ அந்த ஜனக மகாராஜா மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு வருத்தினார். சசிவான் வியாதி தேச மந்திரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வருத்திட்டு ஆஜ்ஞாபிக்கிறார், ஆர்டர் கொடுக்கிறார். என்ன சொன்னாராம், திவ்யம் தனுஹு கந்தமால்ய விபூஷிதம் ஆனியதாம். திவ்யமான அந்த வில்லை சந்தனம் பூமாலைகள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணப்பட்ட பூஜை பண்ணப்பட்ட அந்த தனுசை கொண்டு வாங்கோ அப்படின்னு ஆர்டர் போட்டாராம். ஜனகேன சமாதிஷ்டா சஜிவா பிராவிஷன் புரம் தத்தனு புரத கிருத்வா நிர்ஜக்மு பார்த்திவாத்யா. ஜனக மகாராஜா சொன்னதும் மந்திரிகள் எல்லாரும் யாகசாலையிலிருந்து பட்டணத்துக்கு போனார். பட்டணத்துக்கு போய் ராஜா ஆஜ்ஞைப்படி அந்த வில்லை வலிச்சு இழுத்துண்டு கூட்டிட்டு போற, புரத கிருத்வா நிர்ஜக்மு இழுத்துண்டு வெளியில கொண்டு வந்தாளா. அதாவது என்ன அர்த்தம், எதுக்கு இவாளாம் பட்டணத்துக்கு போனா யாகசாலையை விட்டு அப்படின்னா, ஜனக மகாராஜா யாகத்துக்கு யாகத்துல ஏற்பட்டிருக்காரு இல்லையோ, யாக சம்பந்தமா தானே இவா எல்லாரும் வந்திருக்கா. அதனால பட்டணத்துல இருந்து வெளியில அந்த நகரத்துல இருந்து வெளியிலேயாக்கும் யாகசாலா கட்டியிருக்கா. அந்த யாகசாலையிலேயாக்கும் ஜனக மகாராஜா மந்திரிகள் எல்லாரும் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் சேர்ந்து அங்கேயாக்கும் இருக்கா. ஆனா வில்ல யாகசாலைக்கு கொண்டு வரல, வில்லோ நகரத்துலதான் இருக்கு, அந்த ராஜாவுடைய அரண்மனையில தான் இருக்கு. அதனால இவாளால நேர போய் அங்க அரண்மனையில போய் வில்ல அந்த நகரத்திலேருந்து வெளியில இழுத்துன்னு வந்தானா. இதுதான் சாரம். நாம் சதானி பஞ்சாஷத் வியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷா அஷ்டசக்ராம் தாம் தமூஹுஸ்தே கதஞ்சன. அங்க வந்து மகாத்மானாம் பெரிய பெரிய மகாத்மாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க சரீரத்துல திடகாத்திரம் இருக்கிறவா அண்ணா, ஒரு சின்ன ஒரு பொடி சாணம் குண்டூசி எல்லாம் கொண்டு வர போறா, பெரிய தனுசாகம், அதுக்கு நல்லா கைபலம் வேணாம், நல்ல தேகபலம் வேணாம், அப்பேற்பட்டவா. வியாயதானாம் அதாவது ஏதாவது வேலை பண்ணா சட்டுன்னு அப்படியே படுத்து தூங்கும் ஐயோ முடியலையே அப்படின்னு படுத்துட்டு இருக்கவா கிடையாது. எத்தனை பெரிய வேலை பண்ணாலும் டயர்டே ஆகாதவா, ஆக்டிவா இருக்கிறவா. அப்பேற்பட்ட மிருணாம் ஆள்காரை கூட்டிட்டு போய் எத்தனை பேர் நான் அப்படி ஏற்பட்டது, பஞ்சாசத்ஷதானி 5000 பேர். ஒன்னோ ரெண்டோ கிடையாது, எதுக்கு இந்த தனுசை தூக்கிட்டு வர்றதுக்கு 5000 பேர். அந்த 5000 பேரும் சாதாரண ஆள்கார் கிடையாது, ரிடகாத்திரா மகாத்மானாம் வியாயத்தானாம், அப்பேற்பட்ட ஆள்கார 5000 பேர். பின்னியும் அவ 5000 பேர் தூக்கிட்டு வந்தாள கட்ட கிடையாதாம். அஷ்டசக்ராந்தாம் மஞ்சூஷாம் கதஞ்சன சமூக. அஷ்டசக்ராம் எட்டு, அஷ்டனா எட்டு, சக்கரம்னா சக்கரங்கள் டயர். எட்டு சக்கரங்கள் இருக்குன்னா ஒரு பெரிய வண்டியா, அந்த வண்டிக்கு மேல இத போட்டு அப்படியே இழுத்துண்டு வரா. ஏதோ சக்கரம் தான் இழுக்கிறது நம்ம நினைச்சுப்போம், கிடையாது. அந்த சக்கரங்கள் இழுத்தா கூட அந்த தனுசு வராதா. இந்த 5000 பேரும் இழுத்து கஷ்டப்பட்டு அப்படியே இழுத்துண்டு வரா, அப்பேற்பட்ட தனுசு. தாமதாயது மஞ்சூஷாம் ஆயசீன் தத் யத்ர தனு தத் தனுஹு சுரோபமம் தேஜனகம் ஊச்சுருநிருபதி மந்திரினஹ. அந்த ராஜா மந்திரிகள் எல்லாரும் அந்த வில்ல ஒரு இரும்பு வண்டியில, தாம் ஆயசீன் மஞ்சூஷாம், அந்த இரும்பு வண்டியில அப்படியே கூட்டின்னு எப்படியோ இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு வச்சுட்டா யாகசாலை முன்னாடி. அப்படி நுட்டு ஜனக மகாராஜாவை கூப்பிட்டுட்டு, அது சுரோபமம் ஜனகம், தேவதுல்யனான ஜனக மகாராஜாவை கூப்பிட்டுட்டு சொன்னார். என்ன சொல்றார், இதம் தனுர்வரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜபிஹி மிதிலாதிபராஜேந்திர தர்ஷனியம் யதிச்சதி. மிதிலாதிபனான ராஜோத்தமனான ஹே மன்னவா, நீங்கள் சொன்னேரே கொண்டு வா அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த தனுசை சர்வ ராஜாக்கள் எல்லாரும் பூஜை பண்ணக்கூடிய உத்தம தனுசை கொண்டு வந்துட்டோம் இதோ அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். தேஷாம் நிருபோவச்ருத்வா கிருதாஞ்சலிர பாஷத விஸ்வாமித்ரம் மகாத்மானம் தௌச்சோபௌ ராமலக்ஷ்மணம். ராஜா அவளுடைய வார்த்தையை கேட்டுட்டு ராமலக்ஷ்மணரை பார்த்துட்டு சொல்றார் கைய கூப்பிண்டு. ராமலக்ஷ்மணர் முன்னாடி விஸ்வாமித்ர முனிவர் இருக்கார், அவரை பார்த்துட்டு கைய கூப்பிண்டு சொல்றார், இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகைரபிபூஜிதம் ராஜபிஷ்ட மகாவீர்யைஹி அசக்தைஹி பூரிதம் புரா. வேத தத்துவஜ்ஞா முன்னாடி சொன்னபடி யாராலையும் அசைக்க முடியாத ராஜாக்களாலையும் ஜனகர்களாலையும் ரொம்ப அபிபூஜிதம் பூஜை பண்ணக்கூடிய சிரேஷ்டமான தனுசு இதுதான் முனிவரே. சுரகணா சர்வே நாசுரா நச்சராட்சசாஹ கந்தர்வ யக்ஷ பிரவராஹ சகின்னர மஹோரகாஹ குகதிர் மானுஷாணாம் ச தனுஷோஸ்ய பிரபூரணே ஆரோபணே சமாயோகே வேபமானே தோலனே பிவான். இந்த தனுசை யாராலையும் வளைக்க முடியலை, ஞானேற்ற முடியலை, சரம் தொடுக்க முடியலை, ஞானை வலித்து விட முடியலை, எதுக்கு தூக்க கூட முடியலையாம். யாருக்கெல்லாம் முடியலை, சுரகணாக சர்வேன தேவகணங்களுக்கும் யாராலையும் முடியலையாம், அசுராகான அசுரர்களாலையும் முடியலையாம், ராட்சசாக ச கிண்ணர மகோரகாக கந்தர்வ யக்ஷ பிரவராகசன. ராட்சசர்களாலையும் முடியலை, கிண்ணரர்களாலையும் முடியலை, மகோரகங்களாலையும் முடியலை, கந்தர்வ சிரேஷ்டர்களாலையும் முடியலை, யக்ஷசிரேஷ்டர்களாலையும் முடியலை. அப்பேற்பட்ட தனுசு ஏதச்ச மானுஷானாம் கதிஹி க்வ அபி அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. என்ன கேட்கிறார், இப்பேற்பட்ட ஆள்காருக்கே முடியலை, இப்படி இருக்கிற மனுஷனுடைய சக்தி எந்த ஒரு என் மாத்திரம் இல்லவா, சின்னூண்ட ஒரு மூளைக்கு தான் இருக்கு, அப்படி சின்னூண்ட மூளைக்கு தான் இருக்கு மனுஷாலுடைய சக்தி அப்படின்னு ஜனக மகாராஜாவே சொல்றார். ததேத தனுஷாம் சிரேஷ்டம் சிரேஷ்டம் ஆனீதம் முனிபுங்கவ ஆனீதம் முனிபுங்கவ தர்ஷயை தன் மகாபாக அனையோ ராஜபுத்திரையோகோ. முனிவரியா, வில்லுகள்லயே தனுஷாம் சிரேஷ்டம் தத்யேதத்து, தனுசிலேயே வைத்து ரொம்ப சிரேஷ்டமானது இதுதான். ஆனீதம் ஆனயோகோ ராஜபுத்திரயோகோ ஏதத் தர்ஷய, என்னால ஏதோ கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தனுசை ராஜகுமாரர்களுக்கு நீங்களே காட்டி கொடுங்கோ அப்படின்னு ஜனக மகாராஜா சொன்னார். அதை கேட்டு வால்மீகி அதை கேட்டு விஸ்வாமித்ர முனிவரும் சொல்றார், விஸ்வாமித்ரத்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்ஸ ராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத் வத்ஸா அப்படின்னு கூப்பிடுறார் ராமரை. கோந்தே ஸ்ரீராமா ராமா தனுகூ பஷ்ய தனுசை பாரு கோந்தே அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் ராமரை பார்த்து சொல்ல, மகர்ஷேர் வஜனாத் ராமோ எத்ர திஷ்டதி தத் தனுகு மஞ்சூஷாம் தாமபாவிருத்திய திருஷ்பா தனுரதா பிரவீத். அப்படி விஸ்வாமித்ர முனிவர் சொன்னதும் ஸ்ரீராமர் அந்த வில் எங்க இருக்கோ அந்த ஒரு பெரிய மஞ்சூஷாம் பெரிய ஒரு பெட்டியில போட்டிருந்தா அத அப்படியே திறந்து வில்லை பாக்கிறார். தனுகு திருஷ்டுவா ராமர் முதல் முதல்ல அந்த வில்லை பாக்கிறார். பார்த்ததும் அத அப்ரவீத் சொன்னார். என்ன சொல்றாரு தெரியுமோ ராமர் சொல்ற ஸ்லோகம், இதம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமீஹ பாணினா யத்னவாம்ஷ்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே அபிவா பாடமித்யேவதம் ராஜா முனிஷ்ச சமபாஷத சுவாமி பிரம்மன். இப்போ இந்த உத்தமமான தனுசை நான் ஒண்ணு கையால தொட்டுக்கட்டுமா, அதேபடி சம்ஸ்பிருஷாமி தோலனே பூரணே அபிவா அதை தூக்கி எடுத்து அப்படியே பூரணே அப்படின்னா ஒரு அசைவ அசைக்க பாக்கறதுக்கும் எத்னவான் சபிஷ்யாமி அது அசைக்கிறேன்னு அகங்காரம் இல்லையா ராமருக்கு. இப்ப கூட என்ன சொல்றாரு, எத்னவான் சபிஷ்யாமி நான் ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்கறேன், அதை ஒண்ணு அசைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ராஜா சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீராமர் இப்படி சொல்ற நான் ஒண்ணு தொட்டு பார்த்துக்கட்டுமா அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொன்னதும் ஜக்ராஹ வசனான் முனேஹே பஷ்யதாம் சஹஸ்ராணாம் பஹூனாம் ரகுநந்தனஹ. இப்படி ஸ்ரீராமர் கேட்டதும் அதுக்கு என்னப்பா நீ பாத்துக்கோ தொட்டுக்கோ நான் சொன்னபடி என்ன வேணும்னா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஜனக மகாராஜாதான் உத்தரவு பண்ண விஸ்வாமித்ர முனிவரும் அப்படியே தலையாட்ட ஸ்ரீராமனும் சந்தோஷத்தாட அந்த முனேஹே வச்சனாது மகர்ஷியுடைய அனுமதினால அநேக ஆயிரங்கள் பார்த்துட்டு இருக்க பகூனாம் சஹஸ்ராணாம் அநேக ஆயிரங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அந்த வில்ல தனுர்மத்யே லீலையா ஜக்ராஹ ரொம்ப ஈஸியா ஏதோ ஒரு சாதா பால் எடுப்பாளே பிளாஸ்டிக் பாலெல்லாம் எடுக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு குண்டூசி எடுக்கிற மாதிரி சுலபமா அந்த தனுர்மத்தியே வில்லோடைய தனுசோடைய மத்தியத்துல நடுவுல பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி ஜக்ராக தூக்கி கையில ஏந்திந்தாராம் ஸ்ரீராமர். இத பார்த்துட்டு இருக்கிறவ தாரு ஆரோபயத்த தர்மாத்மா சலீலம் இவ தத்தனுவும் தத்பவஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசாக தர்மாத்மாவான மகா கீர்த்திமானான புருஷோத்தமன் அந்த வில்ல சலீலம் இவ ஒரு அலட்சியமா ஈஸியா லீலையாட்டமா அப்படியே எடுத்ததும் ஒரு அசைவ அசைச்சாலாம் அசைச்சதும் இப்படி தூக்கினால் அந்த ஞான எடுக்க பாக்கறாள். அந்த சமயத்துக்குள்ள அந்த வில்லு அந்த தனுசு இருக்கே வில்லு அந்த தனுர்பன் மத்தியே பவஞ்ச அந்த தனுர் நடுவு டொம்னு பொட்டித்து அப்பேற்பட்ட சத்தம் உலகம் பூரா நடுங்கி விடுத்த அந்த சத்தத்தினால. அதாவது யாராலையும் தேவர்களாலையும் இச்சர்களாலையும் கிண்ணர்களாலையும் யாராலையுமே தொடக்கூட முடியாத சின்னதா அசைக்க கூட முடியாத அந்த தனுசை சுலபமா ராமர் ஏந்தி அதை ஞான எடுக்கலாம்னு பாக்கிறதுக்குள்ள டம்னு பொட்டி விடுத்து அத்தறதான் இருக்கு. இப்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் ஏதாவது கையில கொடுத்திருந்தா திருச்சவனம் பண்ணி சடார்ந்து பொட்டிச்சு விடும். ஏன்னா அந்த குழந்தைய விட சக்தி கம்மியா தானே இருக்கும் அந்த விளையாட்டு சாமானுக்கு, அதனால கொட்டுறது. அதே மாதிரிதான் ராமரை விட சக்தி எவ்வளவோ கம்மி தான் அந்த தனுசு, அதுதானே காட்டுறது. ராமர் எடுத்ததும் படார்னு பொட்டி கொடுத்து ரெண்டு பாகமா பொட்டி கொடுத்து அந்த சத்தம் தஸ்ய சப்தோ மகாநாசி நிர்காத சமனிஸ்வனஹ பூமிகம்பஸ்த சுமஹான் பர்வதஸ்யேவ தீர்யதஹ. அந்த சத்தத்தினால ஏதோ இடி முழக்கம் முழங்கின மாதிரி நிர்காத சமனிஸ்வனஹ மேகத்துல இடி முழக்கினா எப்படி இருக்குமோ அதிகம்பீரமான சத்தம். அப்பேற்பட்ட சத்தம் என்னாச்சு, அங்கங்க பெரிய பெரிய பர்வதசிய தீரியதா, பெரிய பெரிய மலையெல்லாம் அந்த சத்தத்தினால பொட்டி எடுத்தான், பொட்டி தெரிக்கிறது பீஸ் பீஸா எடுத்தான். அது மட்டும் இல்ல, பூகம்பமே ஏற்பட்டு எடுத்தான் பூமியில, ஏன்னா அப்பேற்பட்ட சத்தம். நிபேதுஷ்ச நரா சர்வே தேன சப்தேன மோஹிதாஹ நர்ஜயித்வா முனிவரம் ராஜானம் தௌச்சு தௌச்ச ராகவம். முனிவரனும் ராஜாவையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு பேர் ராகவரம் ஒழித்து பாக்கி எல்லாரும் அந்த சத்தத்தினாலேயே மூர்ச்சையாக விழுந்துட்டா. அதாவது விஸ்வாமித்ர முனிவர், இவா ரெண்டு பேர், ராமர் லக்ஷ்மணர், ராஜா ஜனக மகாராஜா, இந்த நாலு பேரை ஒழித்து பாக்கி எல்லாரும் அந்த சத்தத்தினால மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாளா. மோஹிதாச்ச நிபேத்துதுஹு, மோகம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டா. பிரத்யாஸ்வாசே ஜனே தஸ்மின் ராஜா விகதசாத்வஜஹ உவாசபான் பிராஞ்சலிர் வாக்கியம் வாக்கியஜ்ஞோ முனிபுங்கவம். எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாலே இல்லையோ, அவெல்லாம் முள்ள ஒவ்வொரு மயக்கம் தெளிஞ்சு முள்ள எழுந்திருக்கிறா. அப்படி ராஜா வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா. ராஜா என்ன பண்றா, விகதசாத்வஜஹ முனிபுங்கவம் பிராஞ்சலி வாக்கியம் உவாச்ச மனோவிசாரம் அற்றவனாக. அதாவது இத்தனை நாளும் ரொம்ப துக்கத்துல இருந்தா, யாரு சீதாதேவிய எடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுமில்லாம இந்த தனுசு தனுசை ஒன்னு அசைக்கு கூட ஒரு வீரன் இல்லையா அந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத, மனசுல சங்கடம் இருந்ததையோ அதெல்லாம் அற்றவனாக அந்த முனிவரன்ட்ட விஸ்வாமித்ர முனிவரை கைய கூப்பின்னு சொல்றாராம். பகவன் திருஷ்ட வீரியோ மே ராமோ தசரதாத்மஜா அத்யுத்பூதம் அசிந்த்யம் ச நதர்க்கிதமிதம் மயா. பகவானே அசிந்த்யம், இது வந்து மனசுக்கு அகோச்சரமா இருக்கு, எனக்கு அத்தியாச்சரியம், அத்தியுத்பூதம் அத்தியுத்பூதமா இருக்கு, அத்தியாச்சரியமா இருக்கு. இது நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த தசரத புத்திரனான ஸ்ரீராமர் இப்பேற்பட்ட வீரியமானாக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, சாதாரணமா நினைச்சேன். இப்போ திருஷ்ட வீரிய எப்பேற்பட்ட வீரியமானாக்கம்னு இப்ப நன்கு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு நன்னா மனதுல ஏறிண்டு கொடுத்து, அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீராமர் என்னுடைய ராமர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டார். என்னோட என்ன சொல்ற, அர்ஜுனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதிமே சுதா சீதா பர்த்தாரமா சாத்ய ராமம் தசரதாத்மஜம் ஜனகானாம் குலே மே சுதா. ஆச்சு, இந்த தனுசை ஒரு அசைவ அசைச்சாலே என்னுடைய சீதா தேவியை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாலே இல்லையோ, இப்போ அதை எடுத்து ரெண்டு துண்டா பண்ணி விட்டாரே இல்லையோ ராமர். ஸ்ரீராமருக்கு தான் ஜனகராஜாக்களுடைய குலத்துல பிறந்த என்னுடைய பெண்ணான சீதாதேவி. தசரதாத்மஜம் ராமம் பர்த்தாரம் ஆசாத்ய, தசரத சக்கரவர்த்தியோடைய புத்திரனான ஸ்ரீராமர் நாதனாக அடைந்தாள் அப்படின்னு சொல்லிவிட்டா. பர்த்தாரம் ஆசாத்ய அடைந்து கீர்த்தின் ஆஹரிஷ்யதி அதிகீர்த்தியை அடைய போறார் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றார். மம சத்யா பிரதிஜாச்ச வீரியசுல்கேதி கௌஷிக சீதா பிராணைர் பகுமதா தேயா ராமாயமே சுதா. கௌஷிக சுதா, குஷிக சுதா, என்னுடைய பிரதிஜை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய பிராணனை விட, பிராணைகி பகுமதா அப்படிங்கிற என்னுடைய பிராணனை விட நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய புத்திரியை இந்த வீரியத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமருக்கு வீரிய சுல்கா சீதா ராமாய தேயா. ஸ்ரீராமருக்கு இந்த சீதை பாணிகிரகம் பண்ணப்படவளாக்கும் அப்படின்னு அந்த குஷிக சுத்தனான விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட ஜனக மகாராஜா சொன்னார். இந்த சீதாவை ஸ்ரீராமருக்கே நான் பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய பிரதிஜை இது, இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல, பவதோன்மன் பவதோனுமதே பிரம்மன் சீக்கிரம் கச்சந்து மந்திரிணஹ மம கௌஷிக பத்ரந்தே அயோத்தியாம் த்வரிதாரதனீ. குஷிகாத்மஜனான பகவானே, உங்களுடைய அனுமதியோட அனுமதே உங்களுடைய உத்தரவோட காரியங்களை ரொம்ப சீக்கிரதா சீக்கிரமா துவரிதாக, ரொம்ப சீக்கிரமா, இனிமே டிலே பண்ணப்படாது. சீதாதேவி ஸ்ரீராமருக்கு தான், ஸ்ரீராமன் சீதாதேவிக்கு தான் அப்படின்னு நிச்சயமா எடுத்தே இல்லையோ, இனிமே சமயம் லேட் பண்ணப்படாது, சீக்கிரத்துல இதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முனிவர்த்த சொல்லி என்ன சொல்றா, மம மந்திரினஹா ரதைஹி சீக்கிரம் அயோத்யாம் கச்சந்து தே பத்ரம். மந்திரிமார்ட்ட எல்லாம் ரதங்கள்ல ஏறி இப்பவே அயோத்தியாவுக்கு போய் அங்க இருக்கிறவர்கிட்ட எல்லாம் போய் கூட்டிண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராஜானம் பிரஸ்ரிதைர் வாக்யைஹி ஆனயந்து புரம் மம பிரதானம் வீரசுல்காயாஹ கதயந்து ச சர்வசஹ. வீரசுல்கனான அந்த சுல்காயாஹ பிரதானம் சர்வசஹ ச, இந்த வீரியசுல்கனான அந்த ஸ்ரீராமருக்கு சீதாவை கன்னியாதானம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை சக்கரவர்த்தி முன்னாடியே சொல்லிவிட்டேன். இது வந்து எல்லாருக்கும், இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லணும், அவளை எல்லாம் அழைச்சிருந்தும் வரணும், புறம் ஆனந்து நகரத்துல போய் எல்லாரையும் அழைச்சிருந்து வரணும், இந்த விஷயத்தை, இந்த கோலாகலமான இந்த வைபவத்தை எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரையும் அழைச்சிருந்து வரணும். முனி குப்தௌ ச காகுஸ்தௌ கதயந்து நிருபாய வை பிரியமாணம் து ராஜானம் ஆனயந்து சுசீக்ரகாஹ. ஸ்ரீ ராமலட்சுமணர் முனிவருடைய காப்பாத்த ஒரு சம்ரக்ஷணத்துல முனி குப்தௌ ச கதயந்தௌ விஸ்வாமித்ர முனிவன் அப்படியே ஆகட்டும், ஆமாம் ஆமாம் வேகம் கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல ராமலட்சுமணன் அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஏதோ ராமர் வந்து சீதா பிராட்டை அடையணும்னு சொல்லிட்டெல்லாம் கிடையாது, இந்த தனுசை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, ஞான ஏற்றணும் ஆசைப்பட்டது, ஏதோ ஒரு 12 வயசு பாலன் இல்லையோ ஸ்ரீராமர், அந்த பாலனான ஸ்ரீராமர் அந்த ஒரு ரத்தம் அப்படியே தலைச்சுட்டு இருக்க கூட பிராயம், அப்ப என்னாலையும் முடியுமோ அப்படின்னு பார்க்கணும்னு எல்லா குழந்தைகளுக்கும் தோணுமே, அதே மாதிரி ஏதோ பார்த்த, ஆனா அது 2 மத்தியத்துல உடஞ்சு கொடுத்த அப்பேற்பட்ட வீரத்தினால இவெல்லாம் பார்த்து பாணிகிரகணம் பண்ண வைக்க போறா சீதா தேவிய, எல்லாரும் மனம் குளிர்ந்துக்கிற, ஆஹா ஆஹா இப்பேற்பட்ட வைபவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுற, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, ஒருத்தரை கூட விடாதேங்கோ, சுசீக்ரகாக சீக்கிரமா எல்லாரும் போயிட்டு நே கூட்டிட்டு வாங்கோ. கௌஷிகச்சதேத்யாஹ ராஜா சாபாஷ்ய மந்திரிணஹ அயோத்யாம் பிரேஷயாமாஸ தர்மாத்மா கிருதசாசனம். கௌஷிக முனிவரும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பண்ணினார், தர்மாத்மாவான ராஜா மந்திரிகளை எல்லாம் கூட்டின்னு வந்து கல்பனை கொடுக்கிறார், கிருதசாசனம் வேண்ட மாதிரி என்னெல்லாம் ஆர்டர் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாரையும் அயோத்யா பிரேஷயாமாச அயோத்யா புனியில சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யம் பாலகாண்டே சப்தசஷ்டிதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்படி சீதா ஜனன வைபவம், மேலும் ஸ்ரீராமர் தருர்பங்கம் பண்ணக்கூடிய வைபவம், அதே எப்படி சீதாராமர் வந்து பாணிகிரகணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற சங்கல்பம் ஜனக மகாராஜாவுடைய மனசும், அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடிய அழகான மங்களமான வைபவம் அது வந்து தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கறது வரைக்கும் இன்னைக்கு அனுபவிச்சோம். மேலும் நாளைக்கு ஜனக மகாராஜாவுடைய ஆஜ்ஞைப்படி தசரத சக்கரவர்த்திட்ட போய் சொல்லக்கூடிய விஷயங்கள், எப்படி சொல்றார் தசரத மகாராஜா, எப்படி எடுத்துக்கிறார் அப்படிங்கிற விசேஷங்கள் எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ ப்ருதவீ ஸஸ்ய ஶாலினீ தேஷோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா ஸந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ் ஸந்து புத்ரிணஸ் ஸந்து பௌத்ரிணஹ அதனாசனா சன் ஜீவன் சரதாம்சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய